பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா வேதனைகள் தீர்க்க வரும் வித்தகனாம் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா வேலெடுத்து ஆடி வரும் வேலவனம் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பாலி தினம் அபிஷேகம் பரிந்தேற்கும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பரிமளமாம் சந்தனத்தில் காப்பளிக்கும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பஞ்சாமிர்த பிரியனாக கோலம் காட்டும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா ஆண்டியான கோலத்திலே அருள் கொடுக்கும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா அனைவருக்கும் நலம் அளிக்கும் அழகு குக பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா தாண்டிமலை தாண்டி நின்று தண்டு கொண்ட பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா தாழாத பாரம் எல்லாம் இறக்கி வைக்கும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா தமிழாலே பாட்டெடுத்தால் தலையாட்டும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா அங்கனுக்கு ஆசைப்பட்ட மயில் வாகன பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா மலையேறி ஆண்டியான மால்மருக பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா ஏறாலே தினம் குளிக்கும் தெய்வீக பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா திருவருளை யமக்கருளும் தென்படனி பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பாம்பு சேவல் காவல் கொண்ட பார்ப்புகளும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பரமசிவன் பார்வதிக்கு பிள்ளையான பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பாமருக்கும் படித்தவர்க்கும் ஞானம் தரும் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பக்தி கொண்ட மனம் இருக்கும் சக்தி வேலன் பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா தண்டபாணி பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா அப்பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா ஆடி வரும் பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா ஆடி வரும் பண்டாரா அழகுமணி பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா வேலெடுத்து ஓடி வந்த வேளாண்டி பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா கோலெடுத்து ஆடி வந்த கோவனாண்டி பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பழனிமலை மீதி இருக்கும் பழனியாண்டி பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரமா பண்டாரா பழனிமல பண்டாரா பண்டாரா பண்டாரா ಮಾಡೇ ಗೊಂಪಲವರ ಅರ್ಪಸಾಮಿ ಅಂದಾವರ ಇಂದಾವರ ಅರ್ಪಸಾಮಿ ನಾಗವಲ್ಲಿ ಕೊಂಡುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಮುನ್ಕೋಬಕಾರವರ ಅರ್ಪಸಾಮಿ ಅರುವಾಡು ತೂಕಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಚೌವಾದು ವಾಸಕಾರ ಅರ್ಪಸಾಮಿ ಬೆಳ್ಳಿ ಪಿರಂಬು ಕೊಂಡುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಮೇಘಮಾಗ ಆಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಬೇಗಮಾಗ ಓಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಒಟ್ಟ ಸಟ್ಟಮಾಗವರ ಅರ್ಪಸಾಮಿ ಅಂಬ ನದಿ ತೀರತಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ಕರ್ಪಣರು ವೇಳಗಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ಪಂಬ ನದಿ ಕುಳಿಚುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಅರ್ಪಸಾಮಿ ಆಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಕರಂಡ ಅಳವು ತನ್ನಿಯಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ತಳ್ಳಿಕೊಂಡು ವಾರಾಣಪ್ಪ ಅರ್ಪಸಾಮಿ ಸ್ವಾಮಿ ಮುಟ್ಟಳವು ತನ್ನಿಯಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ಮುಳುಗಿಕೊಂಡು ವಾರಾಣಪ್ಪ ಅರ್ಪಸಾಮಿ ಅರೆಯಳವು ತನ್ನಿಯಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ತುಳ್ಳಿಕೊಂಡು ಓಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಕಳುತಳವು ತನ್ನಿಯಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ಕರ್ಪಸಾಮಿ ನೀಂದಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಅಂದಳವು ತನ್ನಿಯಿಲೆ ಅರ್ಪಸಾಮಿ ಅಂಗಾರಮ ಓಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಎಂಗ ಕರ್ಪ ಓಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಎಂಗ ಕರ್ಪ ಓಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಬೈ ಪಂಬಯಿಲೆ ಕುಳಿಚುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಪಾಂಗಾಗ ವರಾಣಯ್ಯ ಅರ್ಪಸಾಮಿ ಇಂದಾವರ ಇಂದಾವರ ಅರ್ಪಸಾಮಿ ಪೆರಿಯಾನ ವಟ್ಟಾವರ ಅರ್ಪಸಾಮಿ ಸಿರಿಯಾನ ವಟ್ಟಾವರ ಅರ್ಪಸಾಮಿ ಬೈ ಕರಿಮಲೈ ಏರಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಭಗವತಿಯ ವಣಂಗಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಕರಿಲಾ ತೋಡುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಕೆಲವಂದಾವಣ ಕಡಂದು ಬರ ಅರ್ಪಸಾಮಿ ಸ್ವಾಮಿ ಮುಕ್ಕುಳಿಯ ದಾಂಡಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಅಳ್ಳಾಮೇಡು ಉಚ್ಚಿವರ ಅರ್ಪಸಾಮಿ ಸ್ವಾಮಿ ಅಳುದಯಿಲೆ ಕುಳಿಚುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಬಾಳಗಟ್ಟಿ ಕೊಟ್ಟುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಸ್ವಾಮಿ ಪುಂಗಾವಣ ಕುಗುಂದುವರ ಅರ್ಪಸಾಮಿ ಎರಿಮೇಲಿ ವರಾಣಯ್ಯ ಅರ್ಪಸಾಮಿ ಅವರ್ ಸ್ವಾಮಿ ಕೂಡವರ ಅರ್ಪಸಾಮಿ எரிமேலி வந்து இறங்கிய கருப்பன் சுற்றும் முற்றும் பார்க்க எம்பெருமான் கருப்பனுக்கு மலகள் என்றால் கொள்ளை பிரியம் அவன் மலகளா சல்லடை கட்டி வருகின்ற வேளையில் காண கண்கோடி வேண்டும் அவன் என்னென்ன மலர்கள் என்று கேட்டால் எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமந்தி சல்லடையா முன்னே வைக்கும் கால்களுக்கு பூ சல்லடையா பின்னே வைக்கும் கால்களுக்கு பூ சல்லடையா அள்ளி வைக்கும் கால்களுக்கு சல்லடையா உள்ளி வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு உள்ளி வைக்கும் கால்களுக்கு உச்சந்தல கட்டி வர அருப்பசாமி புள்ளியாட்டம் ராஜா வர அருப்பசாமி சபரிமலை காவக்கார அருப்பசாமி அங்காரமாய் ஓடி வர அருப்பசாமி தமிழ்நாட்டு எல்லையிலே அருப்பசாமி தாண்டி தாண்டி வரானையா அருப்பசாமி செங்கோட்ட கருப்பம் வர தெங்காசி சுடல வரா அருப்பசாமி ஆம்பூர் சுடல வரா அருப்பசாமி சாத்துனோரு புதட்டா வரா அருப்பசாமி அங்காரமாய் வாரானையா அருப்பசாமி அவேசமாய் வாராரையா அருப்பசாமி பை போராடி வாராரையா அருப்பசாமி காவலாளி வாராரையா அருப்பசாமி பாவநாச கோட்டைக்குள்ளே அருப்பசாமி மணப்பேச்சு கூட வரா அருப்பசாமி தேவர்கள் மலசுரியும் சுரிவுத்து ஐயனார் கோயில் வந்து இறங்கி எம்பெருமான் கருப்பன் யார் யாரை வணங்குகிறார் என்று கேட்டால் என்னன்னா சட்டநாதா திரு மகாலிங்க சாமியாரே தட்சிணாமூர்த்தி சாமி ஐ சங்கிலி பூதத்தாரே பாதாள பூதத்தாரே மேல்வாசல் பூதத்தாரே சுடர்மாடன் சாமியாரே தளவாய் மாடன் சாமியாரே குண்டில் மாடன் சாமியாரே பள்ளி மாடன் சாமியாரே உக்ரகாளி தாயாரே வனப்பேச்சி தாயாரே ஜக்கம்மா தாயாரே வண்டி மலச்சி தாயாரே பட்டராயன் சாமியாரே ஐ கரடி மாடன் சாமியாரே அகஸ்திய மாமுனியும் அங்காரமாய் காட்சி தந்தா அகஸ்திய மாமுனியும் அங்காரமாய் காட்சி தந்தா இப்படியாக தரிசித்துக் கொண்டு வந்த எம்பெருமான் கருப்பன் இந்த ஐயப்ப மலர் பூஜை வருவதற்கு ஆவல் கொண்டு கன்னிமாரையும் சாமிமாரையும் ஐயப்பன்மாரையும் மாளிகை புறங்களையும் ஆன்மீக நஞ்சங்களையும் வாழ்த்தி அருள வேண்டும்